காலை வெளிச்சம் லேவிய ராகமம் அதிகாரம் 26. சிறையிருப்பிலிருந்து நம்பிக்கைக்கு. இப்பொழுது தன் மக்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்று யாவே சொல்வதை நாம் பார்க்க போகிறோம். லேவிய ராகமம் 26 அதிகாரம் கோபத்தோடு முடிவடையவில்லை. சிச்சை, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை, அதன் வேலையை செய்த பிறகு வரும் இரக்கத்தின் சித்திரத்தோடு அது முடிகிறது. எதிரிகள் தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரேலர் தங்கள் பாவத்தையும் தங்கள் முன்னோர்களின் பாவத்தையும் இறுதியாக அறிக்கையிடுவார்கள் என்னும், அவர்களின் படிவாத இதயம் தாழ்மைப்படும் என்றும் யாவே சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் செய்த தன் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் என்று தேவன் சொல்கிறார். மக்கள் அங்கே இல்லாத போது அந்த நிலம் ஓய்வெடுத்து தன் ஓய்வு நாட்களை அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் விளக்குகிறார். சிறையிருப்பில் இருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் அளிக்கிறார், நான் அவர்களை முற்றிலும் வெறுத்து விடவில்லை, அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கையை முறித்து போடமாட்டேன். இதுவே நம் தகப்பனின் இதயம். அவர் நம்மை கண்டிக்கிறார், ஆனால் அவர் நம்மை கைவிடுவதில்லை. யூத ராஜ்யத்திற்கு இதுதான் சரியாக நடந்தது. யூதா பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்களின் வலி ஒரு கண்ணாடியைப் போல மாறியது. கலக்கம் என்ன செய்தது என்பதை அவர்கள் பார்க்க தொடங்கினார்கள். அவர்கள் வெளிப்புறமாக மட்டும் துன்பப்படவில்லை, உள்ளுக்குள்ளும் உடைந்தார்கள். அந்த சிறையிருப்பு ஒரு கசப்பான மருந்தைப் போல வேலை செய்தது. அது வலித்தது, ஆனால் அது ஒரு ஆழமான நோயை குணமாக்கியது. யூதா திரும்பிய பிறகு மிக வியக்கத்தக்க ஒன்று நடந்தது. தேசத்தில் பாகால் வழிபாடு மீண்டும் வரவில்லை. அதற்கு பதிலாக பிற்கால தீர்க்கதரிசிகள் வேறு பாவங்களை குறித்து பேசுகிறார்கள். இதயமில்லாத வெற்று மதம், ஊழல் நிறைந்த தலைவர்கள், அநீதி மற்றும் கவனக்குறைவான ஆராதனை. ஒரே தேவனை வணங்குவதில் யூதா மிகவும் கண்டிப்பாக மாறியது. ஜப ஆலயங்கள் உருவாகியது. தோரா வாசிப்பு மையமானது. சிலை உருவங்கள் கடுமையாக நிராகரிக்கப்பட்டது. இயேசுவின் காலத்தில் வழக்கமான கடிந்து கொள்ளுதல் ஏன் நீங்கள் பாகாலை வணங்குகிறீர்கள் என்பதாக இருக்கவில்லை. மாறாக, இதயம் என் கடவுளிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது என்பதே கேள்வியாக இருந்தது. இது தான் அவர்களை சுத்திகரித்து விக்கிரகங்களை அகற்றுவேன் என்ற யாவேயுவின் வாக்குத்தத்தத்தோடு பொருந்துகிறது. இவ்விதமாக லேவிய ராகமம் 26 நிறைவேறியது. கண்டிப்பு அவர்களை தாழ்த்தியது. பாவ அறிக்கை எழுந்தது. யாவே உடன்படிக்கையின் இரக்கத்தை நினைவு கூர்ந்தார். ஆனால் மனித இதயத்திற்கு ஒரு விசித்திரமான திறமை உண்டு. ஒரு சிலை கீழே தள்ளுபடும் பொழுது மற்றொன்று அமைதியாக மேலே எழக்கூடும். யூதாவின் பழைய பாகால் வழிபாடு சிலைகள் மறைந்தது, ஆனால் ஒரு புதிய சிலை வளர்ந்தது. அதுதான் பிடிவாதம். இது மனித பெருமையினாலும் மனித பாரம்பரியங்களாலும் ஆதரிக்கப்பட்டது. பல தலைவர்கள் யாவேவின் நோக்கத்தை விட தங்கள் சொந்த முறைமைகளை முக்கியமானதாக கருத தொடங்கினார்கள் என்பதை புதிய ஏற்பாடு காட்டுகிறது. இதனால்தான் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக பேசுகிற ஆபத்தை இயேசு அடிக்கடி சுட்டி காட்டினார். ஏசையா ஏற்கனவே இந்த மனநிலையை பற்றி எச்சரித்தார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், ஆனால் அவர்கள் இதயம் எனக்கு தூரமாயிருக்கிறது. எனவே பிரச்சனை தவறான இதயம், கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே கடினப்படுத்தக்கூடிய இதயம். அந்த சூழலில்தான் இஸ்ரேலின் மிக்க பெரிய உடன்படிக்கை நெருக்கடி வந்தது. மேசியாவை நிராகரித்தல். யோவான் ஆழ்ந்த வருத்தத்துடன் எழுதுகிறார். அவர் தமக்கு சொந்தமானதிலேயே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இஸ்ரேலை ஒரு திராட்சை தோட்டத்தை போல விவரித்தார். அது கவனிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தும் எஜமானருக்கு கனி கொடுக்க மறுத்தது. அந்த உவமையில் ஊழியர்கள் தீர்க்க தரிசிகளை குறிக்கிறார்கள். குமாரன் மேசியாவை குறிக்கிறார். அவர் நிராகரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தன்னை நிராகரித்தவர்களிடமிருந்து ராஜ்யம் எடுக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் இயேசு எச்சரித்தார். பிறகு அவர் எருசலேமை பார்த்து அழுதார். ஏனென்றால் அவர்கள் சந்திக்கப்படும் காலத்தை அறியாமற் போனார்கள். மேலும் முற்றுகை மற்றும் அழிவு வரும் என்று அவர் எச்சரித்தார். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. இஸ்ரேல் குமாரனை ஏற்றுக்கொள்ள மறுத்தது உடன்படிக்கைக்கு விசுவாசமற்ற தன்மையின் மிக உச்சக்கட்டமாக மாறியது என்பதை இவை காட்டுகின்றது. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட யாவே இன்னும் இரக்கத்தை வழங்கினார் என்பதை புதிய ஏற்பாடு கவனமாக எடுத்து காட்டுகிறது. பேதுரு எருசலேமில் பிரசங்கித்த பொழுது, நீங்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை மறுதலித்து ஜீவாதிபதியை கொன்றீர்கள் என்று சொன்னார். ஆனால் உடனடியாக அவர்களை மனம் திரும்பும்படி அழைத்தார். பல யூதர்கள் விசுவாசித்தார்கள் என்றும், ஆரம்ப கால திருச்சபை முதலில் யூதர்களாகவே இருந்தது என்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் பதிவு செய்கிறது. எனவே வரலாறு என்பது ஒவ்வொரு யூதரையும் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள் என்பது அல்ல. மாறாக தேசத்தின் தலைமை ஒரு அமைப்பாக அவரை எதிர்த்தது. அதே வேளையில் ஒரு மீதியான கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டது என்பதே செய்தி. ஸ்தேவான் கூட இறப்பதற்கு முன் யாவேயின் ஆவியை எதிர்ப்பதும் தீர்க்க தரிசிகளை துன்புறுத்துவதுமான ஒரு நீண்ட முறையை விவரித்தார். அதை அவர் நீதியுள்ளவரை காட்டி கொடுத்ததோடு இணைத்தார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், நெருக்கடி உண்மையானது, ஆனால் இரக்கத்தின் வாசலும் உண்மையானதாகவே இருந்தது. இயேசு ஆவிக்குரிய இழப்பை பற்றி மட்டும் பேசவில்லை. எருசலேம் கடுமையான நியாய தீர்ப்பை எதிர்கொள்ளும் என்று நேரடி எச்சரிக்கைகளையும் விடுத்தார். தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் என்று அவர் சொன்னார். கிபி 70 எருசலேம் ரோமர்களிடம் வீழ்ந்தது என்றும், அந்த போரின் போது 2வது தேவாலயம் அழிக்கப்பட்டது என்றும் வரலாறு பதிவு செய்கிறது. இது சிறையிருப்பின் மற்றொரு அடியானது. மரணம், சிறை பிரிப்பு, சிதறடிக்கப்படுதல் மற்றும் ஒரு நீண்ட கால புலம்பெயர்வு. இந்த முறை லேவியராகமம் 26 போலவே இருக்கிறது. அங்கே தொடர்ச்சியான உடன்படிக்கை மீறலுக்காக பட்டயம், முற்றுகை, அழிவு மற்றும் தேசங்களுக்குள்ளே சிதறடிக்கப்படுதல் பற்றி யாவே எச்சரிக்கிறார். வார்த்தைகள் பொருந்துகின்றது. பயம், பாழாக்குதல் மற்றும் வேரோடு பிடுங்கப்படுதல். பின்னர் மற்றொரு பெரிய பேரழிவு சிதறலை இன்னும் ஆழமாக்கியது. பார் கோக்பா காலத்திற்கு, அதாவது கிபி 132 முதல் கொண்டு 135 பிறகு, ரோம் எருசலேமை ஏலியா கேபிட்டோலினா என்ற ரோமானிய நகரமாக மீண்டும் கட்டி எழுப்பியது. யூதர்கள் அங்கு நுழைவோ வசிக்கவோ தடை விதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றது. இது பிரிவினையை கூர்மையாக்கியது மற்றும் சிதறலை விரிவாக்கியது. இந்த நிகழ்வுகளை லேவியராகமம் 26 அருகில் வைக்கும் பொழுது உடன்படிக்கையின் சித்திரம் இன்னும் தெளிவாகிறது. கண்டிப்பு அலைகளாக வரலாம். இதயங்கள் கடினமாகவே இருக்கும் பொழுது பாடம் கற்றுக்கொள்ளும் வரை அழுத்தம் அதிகரிக்கிறது. அதனால் தான் கிபி 70 பிறகு தேசத்திலிருந்து வெளியேறியதானது. பாபிலோனிய சிறையிருப்பு போல குறுகிய 70 காலத்தை போல தோன்றவில்லை. அது பல நூற்றாண்டுகளாக சிதறடிக்கப்பட்ட நிலையாக மாறியது. யூத சமூகங்கள் பல நாடுகளில் பரவியது. ஆனால் மிக முக்கியமான விஷயம் இதுதான். கண்டிப்பது என்பது அழிப்பது என்று அர்த்தமல்ல. பவுல் தெளிவாக கேட்கிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா? அதற்கு தள்ளிவிடவில்லையே என்று பதிலளிக்கிறார். ஒரு கடினத்தன்மை ஒரு பகுதிக்கு ஏற்பட்டது என்றும், ஆனால் யாவேயின் இரக்கத்தின் திட்டம் இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், தேவனுடைய வரங்களும் அழைப்பும் மாற்ற முடியாதவை என்றும் அவர் விளக்குகிறார். எரேமியாவும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அடையாளத்தை சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் மாறாத ஒழுங்கோடு இணைக்கிறார். அந்த ஒழுங்கு மறைந்து போனால்தான் இஸ்ரேல் ஒரு தேசமாக இல்லாமல் போகும். எனவே சிதறடிக்கப்படுதல் கடுமையாக இருந்தாலும் மனிதனின் பாவத்தை விட யாவேவின் உடன்படிக்கை நினைவு வலிமையானதாக இருக்கிறது. திரும்புதல் என்பது திடீரென்று ஒரு கணத்தில் தொடங்கியதல்ல என்பதையும் வரலாறு காட்டுகிறது. நவீன அரசியல் இயக்கங்களுக்கு முன்பே தேசத்தில் எப்போதும் சில யூத இருப்புக்கள், அதாவது அடிக்கடி பழைய இஷ்யூஃப் என்று அழைக்கப்படுகிறது. நவீன வரலாற்றில் புதிய விவசாய குடியேற்றங்கள் புதுப்பிக்கப்பட்ட திரும்புதலின் அடையாளமாக மாறியது. நவீன காலத்தின் முதல் புதிய யூத குடியேற்றம் என்று விவரிக்கப்படும் பெட்டா டிக்வா 1878 நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு 1880 முற்பகுதியில் தொடங்கிய முதல் அலியா உட்பட பெரிய குடியேற்ற அலைகள் வந்தது. எனவே சிதறடிக்கப்படுதல் ஒரு நாளில் முடிவடையவில்லை, திரும்புதல் ஒரு நாளில் நடக்கவில்லை. யாவே நீண்ட காலத்தை திட்டங்களோடு செயல்படுகிறார். அவருடைய காலங்கள் மனித அறிவு எதிர்பார்ப்பை விட நீண்டவை. ஆனாலும் தீர்க்க தரிசனத்தில் இன்னும் முன்னால் இருக்கிற ஒரு எதிர்கால அசைவை வேதம் சுட்டி காட்டுகிறது. நாடுகள் அனைத்தும் எருசலேமுக்கு எதிராக கூடி வரும். நகரம் பிடிக்கப்படும். அதில் பாதி பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என்று ஒரு நாள் வரும் என்று சக்கிரியா கூறுகிறார். ஆனால் சக்கிரியா அழிவோடு முடிக்கவில்லை. அவர் இதய மாற்றத்தை நோக்கி நகர்கிறார். யாவே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார் என்றும், அவர்கள் குத்தப்பட்டவரை நோக்கி பார்த்து ஆழமாக புலம்புவார்கள் என்றும் அவர் சொல்கிறார். பிறகு சக்கிரியா சுத்திகரிப்பை பற்றி பேசுகிறார். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று திறக்கப்படும். இது மீண்டும் லேவியராகமம் 26 போலவே ஒலிக்கிறது. அழுத்தம் இதயத்தை தாழ்த்துகிறது, பாவ அறிக்கை எழுகிறது, யாவை மீண்டும் சீரமைக்கிறார். இறுதியான நிரந்தர வாக்குறுதியையும் எழுதப்பட்டுள்ளது. நான் அவர்களை அவர்கள் தேசத்திலேயே நாடுவேன், அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. லேவியராகமம் 26 வேரோடு பிடுங்கப்படுவதை பற்றி பேசினால் ஆமோஸ் மாற்ற முடியாத ஒரு கடைசி நடுகையை பற்றி பேசுகிறார். புதிய சிருஷ்டிகளாகிய நமக்கு இது என்ன கற்பிக்கிறது? சிலைகள் வடிவம் மாறலாம் என்பதை இது கற்பிக்கிறது. ஒரு நபர் கச்சிலைகளை வணங்குவதை நிறுத்தலாம், ஆனால் உள்ளுக்குள்ளின்னும் பெருமை, பிடிவாதம் மற்றும் மனித யோசனைகளுக்கு தலை வணங்கலாம். வெளியே தெரியும் பாவம் மட்டுமல்ல, திருத்துதலை மறுக்கும் இதயம் மிக்க பெரிய ஆபத்து என்பதை இது கற்பிக்கிறது. எபிரேயர் எச்சரிக்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பாடம் எளிமையானது மற்றும் முக்கியமானது. யாவே திருத்தும் பொழுது அது நம்மை திரும்ப அழைக்கும் இரக்கம். மேசியா பேசும் பொழுது அது நம்மை சந்திக்கும் ஜீவன். நாம் எதிர்த்தால் கண்டிப்பு இன்னும் அதிகமாகும். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தினால் யாவே உடன்படிக்கையின் அன்பை நினைவு கூறவும் சரி செய்ய முடியாதது போல தோன்றுவதை சீரமைக்கவும் தயாராகவும் இருக்கிறார். எனவே நாம் கொண்டிருக்கும் நிகழ்வு நியாய தீர்ப்பின் நிகழ்வு மட்டுமல்ல, இது தன் நோக்கத்தை கைவிடாத ஒரு தகப்பனின் செய்தி, இன்னும் நேசிக்கிற ஒரு மேசியாவின் செய்தி, மற்றும் கண்டிப்பின் வழியாக சீரமைப்பிற்குள் நகரும் ஒரு உடன்படிக்கை திட்டத்தின் செய்தி. எதிர்காலம் மனித பலத்தின் மேல் கட்டப்படவில்லை, அது யாவேவின் விசுவாசத்தின் மேல் நிலை நிற்கிறது. அதனால் தான் நீண்ட வருட சிதறல்களுக்கு பிறகும் நம்பிக்கை நிலைத்து நிற்க முடிகிறது. ஜபம். பிதாவாகிய யாவே, உமது கண்டிப்புக்கு பிறகும் தொடர்கிற உமது இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் இதயங்களை மென்மையாக வைத்திருங்கள். இதனால் நாங்கள் பிடிவாதம் பிடிக்காமலும் உமது குரலை எதிர்க்காமலும் இருப்போம். உம்முடைய குமாரனை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் மனம் திரும்புதலும் கீழ்ப்படிதலும் நடக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். உமது உடன்படிக்கை திட்டத்தை நம்ப எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் நீர் ஒருபோதும் உமது நோக்கத்தை கைவிடுவதில்லை. உமது விசுவாச தன்மைக்காக உம்மை துதிக்கிறோம். இவையாவையும் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.